உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும். நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும். உன் மகளும் மன்னவனும் பெருவாழ்வு காண வேண்டும். உன் மகளும் மன்னவனும் பெருவாழ்வு காண வேண்டும். வாழ்க நீங்கள் வாழ்க, வாழ்வின் இலக்கணமாக. வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன். நாடு விட்டு வந்த போது நான் ஒரு தன் பிழைக்கு வந்தேன். கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன். நாடு விட்டு வந்த போது நான் ஒரு தன் பிழைக்கு வந்தேன். பேடை முகம் காணவில்லை, தேடி ஓட காலும் இல்லை. பேடை முகம் காணவில்லை, தேடி ஓட காலும் இல்லை. கண்ணெதிரில் பார்த்தபோது கை அழைக்க உரிமையில்லை. வாழ்க நீங்கள் வாழ்க, வாழ்வின் இலக்கணமாக. கண்டெடுத்தேன் வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன். வேறொருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன். வீணை ஒன்று கண்டெடுத்தேன் வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன். வேறொருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன். இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை. இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை. இன்னொருவன் வீணை இது சுதிலையும் தான் கெட்டதில்லை. வாழ